చది మల్లి పుచ్చరమే సాది మల్లి పుచ్చరమే సంగతమిళ్ పాచ్చరమే ఆసయిన్న ఆసయడి అవ్వళవు ఆసయడి నిన్ను మున్నే వందు కన్నే నీ కొంచెం కేట్టుకో కాదలి ఉండాగం సుఖం ఇప్పోదు మరపో కన్నితమిళ్ తొండాற்று அதை முன்னேற்று பின்பு கட்டிலில் தாளாட்டு சாதி மல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே ஆசையின்னா ஆசையடி அவ்வளவு ஆசையடி எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா இருக்கும் நாலு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா தேசம் வேறல்ல தாயும் வேறல்ல ஒன்றுதான் தாயை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான் கடுகு போல் உன்மனம் இருக்கக்கூடாது கடலை போல் விரிந்ததாய் இருக்கட்டும் உன்னை போல் எல்லோரும் என என்னோடும் அதில் இன்பத்தை கேடோனும் சாதி மல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே ஆசையின்னா ஆசையடி அவ்வளவு ஆசையடி உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம் உலகமெல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம் யாரும் ஊரேன யாரு சொன்னது சொல்லடி பாடும் நம் தமிழ் பாட்டம் சொன்னது கண்மணி படிக்கத்தான் பாடலா நினைச்சு பார்த்தோமா படிச்சத நினைச்சு நாம் நடக்கத்தான் கேட்டுக்கோரா சாத்தி தமிழ்நாடாச்சு இந்த நாட்டுக்கு நாமாச்சு சாதி மல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே ஆசையின்னா ஆசையடி அவ்வளவு ஆசையடி என்னென்ன முன்னே வந்து கண்ணே நீ கொஞ்சம் கேட்டுக்கும் காதலி உண்டாகும் சுகம் இப்போ